శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది యస్యవాంకృతి ప్రయంతాయతిరాజసరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందేహే బృందావనచరం వల్లభీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. శ్రీమద్ భాగవతత్తుల இன்றைய தினம் பலராமருடைய சாகசங்களை பார்க்க இருக்கின்றோம். போன உபன்யாசத்துல பலராமர் கோகுலத்துக்கு எழுந்தருளி அங்க இருந்த கோபிமார்களுடையும் கோப விருத்தர்களுடையும் தன்னுடைய சகாக்களுடையும் சேர்ந்து அளவளாவி சந்தோஷமாக இருந்த அப்படின்றத பார்த்தோம். இப்போ அந்த பலராமருடைய வட்டாந்தத்தையே மறுபடியும் தொடர்ந்து இப்ப நாம சொல்ல போறோம், பார்க்க போறோம். நரகாசுரனுடைய சகா திவிதன்னு ஒரு குரங்கு ராமாவதாரத்துல வரைச்சே மைந்தன் திவிதன் அப்படின்னு ரெண்டு பேர் ராமனுக்கு சகாயம் பண்ணுவாளாக ரெண்டு பேர் சொல்லப்படுகிறார்கள். அவள்லாம் வந்து இந்த ரெண்டு குரங்கு இவெல்லாம் வந்து ராமனுக்கு பல பிரகாரமாக சகாயம் பண்ணிருக்கா. ஒரு காலக்கிரமத்துல சில சமயத்துல என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க புத்தி மாறி இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்படுறது. சில பேருக்கெல்லாம் ஜாம்பவான் நாலு அவதாரம் பார்த்தவர், திருவிக்ரம அவதாரத்துல பெருமாளை பிரதட்சிணம் பண்ணவர், பெருமாள் விஸ்வரூபத்தை எடுத்து உலகம் மொத்தத்தையும் அடைந்த போது இந்த பெருமாளை பிரதட்சிணம் பண்ணா விசேஷன்ட்டு பிரதட்சிணம் பண்ணவர் அவர். அப்படி அந்த திருவிக்ரம அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா அவதாரங்களையும் பார்த்தவர் அவர். ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் பார்த்தவர் அவர். அந்த கிருஷ்ணாவதாரத்துல தான் ஜாம்பவத்திய கண்ணன் கல்யாணம் பண்ணுகிறேன். அந்த அதுவும் அதை பத்தியும் இப்ப பார்க்க போறோம். அந்த மாதிரி சில வானரர்கள்லாம் கூட ராமாவதார காலத்துல இருந்தவாள்லாம் பிற்காலத்திலயும் இருந்துருக்கா. அவளுடைய நல்ல புத்தி சுக்ருத விசேஷம் நல்லதுல ஈடுபடும்படியாக பண்ணி ராமர் ராவண யுத்தம் பண்ணச்சே ராமருக்கு சகாயமாக இவள்லாம் இருந்தா. இவளுக்கு கால விசேஷத்துல வரைச்சே ஒரு அதிகாரம் பணம் வித்யே இதெல்லாம் இருந்ததுன்னாக்க தனா கர்வம் கூடயே வந்துருமோ. ஒண்ணுமில்லாதவா அதிகாரத்துல இருந்தாள்னாக்கா அவளுக்கு கர்வம் கூட வந்துடுறது. அவ எப்பவுமே நினைக்கிறது கிடையாது அதிகாரத்துல இருக்கிறவா நமக்கு வந்திருக்கிற அதிகாரம் நிலையற்றது அப்படின்றத யாருமே நினைக்கிறது இல்ல. அவ எல்லாரும் இதுதான் சாஸ்வத்தன்ற மாதிரி நினைச்சுட்டு இருக்கா. இந்த பதவியிலேயே நாம இருக்க போறோம்லாம் நினைச்சுட்டு அவ எல்லாரும் பேசிட்டு இருக்கா. அது கர்வத்துக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி பணமும் கர்வத்துக்கு காரணமாக ஆயிடும். சில பேருக்கு படிப்பும் கர்வத்துக்கு காரணமாக ஆயிடும். வித்யா ததாதி வினயம் வினயா தியாதி பாத்திரதா அப்படின்னு சொல்றது. உண்மையான வித்யன்றது வினயத்தை தான் கொடுக்கும். அதுக்கு தான் வித்யனாலதான் வினயத்தை அடையும். வித்யா ததாதி வினயம்னு சொல்லிருக்கு. ஆனா பல பேர் இடத்துல பார்த்தோம்னா அந்த வித்யையே கர்வத்துக்கு ஆஸ்பதமாக காரணமாக ஆயிடுறது. இப்படி ஒரு லோகத்துல நிலை இந்த மைந்த துவிதான்ல அந்த துவிதன்றவன் ஒரு வானரன். அவனுடைய ஒரு கர்வத்தினால மற்ற சில பாப்ப விசேஷம் கர்மா நரகாசுரனோட சேரும்படியான ஒரு நிலை வந்திருக்கு. அவனும் இவனும் ரொம்ப சகாவாக ஆயிட்டான். பிராதா மைந்தஸ்ய வீரியவான், அந்த மைந்தன் சுக்ரீவனுடைய சச்சிவன், சுக்ரீவனுடைய மந்திரி. அவனுடைய பிராதா த்விதம். இவன் என்ன பண்ணான் அப்படின்னா, இவன் பெரிய பராக்கிரமத்தோட இருந்ததுனால அப்ப எல்லாரையுமே துன்புறுத்துவனாக இருந்தான். இந்த வானரமாக இருந்துட்டு புர கிராமாகரான் கோஷான் அதகத் வன்ஹி முத்ருஜன்னே, இவனுக்கு ஒரு எண்ணம், ஒரு சில பேர்களையும் சில பேர் கஷ்டப்பட்டு பிறரை கஷ்டப்படுத்தி அவ கஷ்டப்படுறத பார்த்து ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி இவனுக்கும் திவிதனுக்கும் பிறர் கஷ்டத்தை அவளுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி அந்த கஷ்டத்தினால அவ படுற ஒரு நிலை இருக்க அவ படுறத துக்கத்தை பார்த்து இவனுக்கு ஒரு எப்பவுமே ஒரு சந்தோஷம் வருது இதுக்கு. ஆகையால இவன் என்ன பண்ணிருந்தான் அப்படின்னா, பூதரானுதகரத்புஜசாலி ரக்ஷிபஞ்ச நகராணி மமர்தான் சோபயஞ்சல நிதேன அனுவேலம் பிளாவயஞ்ச வசுதம் பிரஜஹர்ஷ. நல்ல பராக்கிரமத்தோட இருந்திருக்கான். இந்த பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்கும், அந்த மலையெல்லாம் அந்த சிகரத்தெல்லாம் பேத்து அது நகரத்தை நோக்கி வீசுவோம். அது வீசினான்னாக்கா நகரத்துல இருக்கிற கோபுரங்கள் மண்டபங்கள் வீடுகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த கரையோரத்துல இருக்கக்கூடிய இந்த சமுத்திரம் அதே மாதிரி ஜலாசயங்கள்லாம் இருக்க அது மொத்தத்தையும் அப்படியே அதை கலக்குவான். அதே மாதிரி சில இடங்கள்ல என்ன பண்ணுவான்னா, இந்த பெருசா பள்ளம் தோண்ட வேண்டியது, இந்த சமுத்திரம் அப்படியே வெள்ள வந்துடும், இந்த பள்ளத்துக்கு வந்துடும், தண்ணி மேலேந்து கீழே வந்துடும். சில சமயத்துல ஏரி கால்வெல்லாம் ஏரி எல்லாம் இருக்கும், குளம் எல்லாம் இருக்கும், இந்த குளத்தெல்லாம் அந்த கரையெல்லாம் வெட்டி விட்டுருவோம். வெட்டி விட்டான்னா எல்லாம் ஊர் முழுக்க ஜலம் பாய்ஞ்சி எத்தனையோ பேர் கஷ்டப்படுவான், அதனால சிரமப்பட்டு தத்தளிப்பான், அந்த வெள்ளத்துல போய் தத்தளிப்பான். இப்படி ஒரு பிறரை துன்புறுத்துறதுனால ஒரு சுகம் இவனுக்கு. அந்ய வீரரஹிதாம் இவ மத்வா வாரிராசி ரதநாம விளம்பன்னே அவலிம்பன்னே ஆத்மனா சதுச மாத்ரியதைகம் தேனுக பிரமதனேன நியுத்தம். இந்த லோகத்துல தனக்கு சமமான வீரன் யாருமே இல்லைன்னு அவன் நினைச்சனா. அப்போ அந்த கர்வத்தோட ஒரு காலத்துல தேனுக்கன்ற ஒரு ராட்சசனை அழித்த பலராமருடைய சண்டை போடணும்னு அவன் நினைச்சானா. அவன் க்வசித் சசைலான் உத்பாட்டியதை தேசான் சமச்சோர்ணயதே, சில இடத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஆசிரயான் ரிஷி முக்கியானாம் கிருத்வா பஸ்ம வனஸ்பதீனு அதூஷய சக்ரன்மூத்ரைஹி அக்னீன் வைதானிகான் கலஹ. மகர்ஷிகள் இது நகரத்துல இருக்கிறவளுக்கு மலையை தூக்கி போட்டு ஹிம்சம் பண்றதெல்லாம் பண்ணான். ஏகாந்தமா காட்டுல இருக்கா மகர்ஷிகள்லாம், அவளையும் விட்டு வைக்கலையா இந்த த்விதம். அவ பாவம் நிழலுக்காக வேற எதுவுமே பண்றதில்ல, அந்த மரங்கள் கீழே இருந்ததுன்னா அதன் கீழே இருந்துட்டு அவ தன்னுடைய காலத்தெல்லாம் போக்கின்றாவா. அவளுக்கு எல்லாம் இந்த நிழல் மரத்து நிழல் தான் ஆசிரியமா இருக்கு, அதுவே வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்ண, அவன் என்ன பண்ணானா, அந்த மரத்தெல்லாம் கொளுத்திட்டான். கொளுத்திலான்னா மொத்த இடமும் அப்படியே வடார் வெளியா போயிடுதான். அதுக்கு அவ அக்னி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பா, இவன் மரத்து மேல இருந்துட்டு அந்த அசுத்தம் பண்ணிடுவான், அந்த அக்னிய அசுத்தம் பண்ணனாக்க அது வந்து அக்னிக்கு ஒரு அசுத்தி ஏற்படுது மலமூத்திர விசர்ஜனத்தினால. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஆண் பெண்ணுன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே அவன் ஹிம்ச பண்ணி பண்ணானா, அவன் கலம் துட்டனாக இருந்துட்டு இருக்கான். இவனை பார்க்கச்சேயே எல்லாரும் அவ பயந்துட்டு ஓடி வராளாக ஆயிட்டா அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆசிரியான் ரிஷி முக்கியான கிருத்வா பஸ்ம வனஸ்பதின்னு மகர்ஷிகள்லாம் தனக்குன்னு ஒரு பெரிய பர்ணசாலையெல்லாம் ஒன்னும் வச்சுக்காத மரத்தடியிலேயே தன்னுடைய காலத்தை போக்கடிச்சவாளாக இருந்தார்னு சொல்லி சொல்ற. இங்க சமீப காலம்னா ஒரு 200 வருஷம் இருக்கலாமோ, அந்த 200 வருஷத்துக்கு வந்து பெரியாண்டவன் ஆண்டவன் ஆசிரமத்துல எழுந்தருள் இருந்த அவர் வத்தல் சுவாமின்னு சொல்லுவா, அவ்வளவு ஒல்லியா இருப்பேர். அவர் என்ன பண்ணுவேரா, தனக்கு என்ன பர்ணசாலை எல்லாம் வச்சுக்கலாம். இப்ப பெரியாண்டவன் ஆசிரமம்னு அங்க இருக்கு, காவேரி கரையில கோடியில இருக்கு. அது பெரிய இப்போ அது அதனுடைய ஸ்திதியே வேற மாதிரி இருக்கு, பெருசா இருந்துருக்கு. அவர் இருந்த காலத்துல அங்கெல்லாம் நிறைய நாணல் செடி அது வந்து முளைச்சிருக்கும். அது தர்ப்பம் மாதிரி அது பெருசா இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது தர்ப்பத்தை காட்டில அது ஸ்ட்ராங்கா இருக்கும் நாணல்ன்றது. அந்த ஒரு அந்த நாணல உசரமா வளர்ந்துருக்குமோ இல்லையோ, அதுல முடிச்சு போட்டு போயிடறான். அதுல முடிச்சு போட்டாக்கா அது ஒரு கூடாரம் மட்டும் ஆயிடும். அது அதுங்கிழதான் அவர் உட்காந்துட்டு போயிடும். அதுங்கழியே அங்கேயே பிரார்த்தனை தங்கறது, அங்கேயே மத்தியான வேலை வெயிலுக்கும் இதுக்கும் எல்லா சமயத்திலயும் அங்கேயே இருப்பேறான். தனக்குன்னு ஒரு பர்ணசாலை கூட அமைச்சுக்காத அவ்வளவு வைராக்கியமான சன்னியாசாசிரமத்தை பரிபாலனம் பண்ணி வந்தேன்னு சொல்லி சொல்லுவா. இப்படி புருஷான் இப்படி எல்லாரையும் ஹிம்ச பண்றது, ஹிம்ச பண்றதுனாலயே ஒரு சந்தோஷம். இப்படி இருந்திருந்தவன் பலராமர் வரையறான், பலராமரையும் தான் பண்ணி ஹிம்ச பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். பலராமர் அந்த பக்கமா வரே, இந்த வாருணின்னு சொல்லக்கூடிய ஒரு மது, அந்த மதுவை சாப்பிட்டுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிண்டே வரையறான். காயம் தம் வாருணிம் பீத்வா மதவிஹ்வலலோச்சனம் விப்ராஜமானம் வபுஷா பிரபின்னமிவ வாரணம். ஒரு யானை நடந்து வர்ற மாதிரி இப்படி ஆடிண்டு ஆடிண்டு வரையறான் பலராமர். பாட்டு பாடிண்டு பலராமர் ஆடிண்டு ஆடிண்டு வரையறான். இவரை பார்த்த உடனே பலராமரை சேர்ந்து ஆரம்பிச்சிட்டானா. அங்க பார்த்து திருஷ்ட சாகா மிருக சாகா மாரூடஹா கம்பயன் துருமானு சக்கரே கிள கிள சப்தம் ஆத்மானம் சம்பிரதர்சயன். இதுக்கு சாகா மிருகம்னு குரங்குக்கு பேரு. அந்த மரத்துல கிளக்கி கிளக்கி தாவிண்டு போறதுனால அதுக்கு சாகா மிருகம்னு பேரு. இந்த சாகா மிருகமாக இருந்திருக்கிற திவிதன் பலராமரை பார்த்த உடனே ஒரு மரத்து மேல சாக்கையில ஏறிண்டு அந்த மரத்தை உழுப்பு உழுப்புன்னு உழுக்கிறானா. உழுக்கிறதோட மாத்திரம் இல்லை, இவர் பாட்டுக்கு பாடிண்டு வரைய பாடிண்டு வரைச்சு கீச்சு பீச்சு கீச்சு பீச்சுன்னு ஒரு கிளக்கில சப்தத்தை உண்டு பண்றானா. இத பார்த்த உடனே பலராமருக்கு சாதாரணமாவே செட்டுன்னு கோபம் வந்துடும். அப்ப இன்னும் கோபம் வேற வந்துடுத்து வந்துட்டு உச்சேத கண்ணெல்லாம் செவந்து போச்சான். இதெல்லாம் பார்த்து அவர் கோபத்தை பாக்குறாளாம், இந்த குரங்கு இப்படி பண்றதே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஆனா இந்த குரங்கு என்ன பண்ணித்தான், இந்த குரங்கு எல்லாம் சில சமயத்துல பார்த்தா தெரியும் அழகு காமிக்கும். நாம ஓட்டினோம், குரங்கு வந்துடுத்து ஓட்டினோன்னா குடற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே மூஞ்ச இப்படி மாறி வச்சுட்டு அழகு காமிக்கும். அது அந்த புருவத்தை நெரிச்சுட்டு பலராமருக்கு அழகு காமிக்கிறது தான் இது. தரிசகன் சொகுதம் தாசம் ராமத்து நிரீட்சித்தான்னு சொல்றது. அதோட மாத்திரம் இல்ல, இது அழகு காமிச்சுட்டு இது தன்னுடைய பிருஷ்டபாகத்தையும் பலராமருக்கு காமிச்சு அந்த பலராமரை வெறுப்பேத்துறது. இதெல்லாம் பார்த்த உடனே கோபம் வந்துட்டான். கிரகித்வா கேளையாமாச தூர்த்தஸ்தம் கோபயன் ஹசன் நிர்பித்ய கலசம் திருப்தா வாசான் சாகிருஷ்ய யோஷிதான். இவரோட பெண்கள்லாமும் சில பேர் வர, இவ பெண்களுடைய துணி எல்லாம் பிடிச்சு பிடிச்சு இழுக்கிறதா இந்த குரங்கு. இது எல்லாத்தையும் பண்றத பார்த்துட்டே இருக்கார் பலராமருக்கு கோபம், கோபமா மேல மேல வந்துட்டே இருந்திருக்கு. ததசிய அபிநயம் திருஷ்டம், வினயம் இல்லாத ஒரு நிலையை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுதான். அங்கிருந்து ஒரு தன்னுடைய கையில ஒரு உலக்கை வச்சிருக்காரு இல்லையா, அந்த உலக்கையெல்லாம் அடிக்கிறார் அவர். அதை அடிக்கணும்ட்டு உலக்கைய தூக்கினாருனாக்க இது என்ன பண்ற, துவிதன் என்ன பண்றான் அப்படின்னா, இவரும் பெரிய மகாவீரியன் வீரனாக இருக்க முடியும், அங்க இருக்கிற சால விரக்ஷத்தால பலராமரை அடிக்க போறாரு. இப்படி பார்த்து பார்த்து அடிச்சு, இது பார்த்தா அந்த காட்டுல மரமே இல்லையா, அத்தனை மரத்தையும் உடச்சுட்டு பலராமரை அடிக்கிறதுக்கோசரம் வந்துட்டான், ஒன்னு ஒன்னு அடிச்சுட்டு வந்துட்டான். கடைசியில பார்த்தார் ஒரு சமயத்துல, சரி இதுவே தத்தோயன் தருமுத்தோட்டிய ஜக்னேதம் சததாசினத்துன்னு, அது பெரிய மலை ஒரு பெரிய மரத்தை எடுத்து வந்தாக்க அது நூறா குழந்தை இப்படி எல்லாம் பண்ணி பண்ண, ஒரு கடைசியில ஒரு சொன்ன அவர் தன்னுடைய கலப்பையால போட்டு பிடிச்சு இழுத்து இழுத்தாக்க அவனுடைய பிராணம் போயிட்டு அவனை வதம் பண்ணிட்டேன். செகம் போயத்தான் பத்ததாக சகண்டக வனஸ்பதி சர்வத்தகா குருஷார்தூல வாயுனா நௌரிவாம் பசி. இந்த காத்துல இந்த படகுலாம் எப்படி போகுமோ அந்த மாதிரி இந்த கலப்பையால பிடிச்சு இழுத்து அவனை ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டேறான். இந்த சமாச்சாரம் அங்க இருந்த மகர்ஷிகளுக்கு தேவதைகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லாரும் வந்து பலராமருக்கு ஜெய் சப்தம், ஜெய் விஜய் பவா, ஜெய் விஜய் பவான்னு சொல்லி எல்லாரும் மங்கள பலராமரை கொண்டாடினாடாம். ஆகையில தேவதைகள் சித்தாள், அதுக்கப்புறமா இருக்கிற மகர்ஷிகள் எல்லாரும் கொண்டாடினா அப்படின்னு சொல்லி சொல்றார். இது ஒரு பலராமர் நிகழ்த்திய ஒரு சாகச செயல். இன்னொரு பலராமருடைய சாகச செயலும் இன்னை தினத்துல நாம பார்க்கலாம். துரியோதனனுக்கு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு லக்ஷணா அப்படின்னு பேரு. அந்த லக்ஷணைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்ணனுடைய பிள்ளை, அதாவது ஜாம்பவதியினுடைய குமார், ஜாம்பவதியினிடத்துல பிறந்தவ சாம்பன்னு பேர். அந்த சாம்பனுக்கு அதுக்கு அந்த அதுக்கு சுயம்பரம் வச்சிருக்கா, சுயம்பரம் வச்சிருக்கே அந்த சாம்பனை சாம்பன்னு போயிருக்கான். துரியோதன சுதாம் ராஜன் லக்ஷ்மணாம் சமிதிஞ்சயாம் ஸ்வயம் வர ஸ்வயம் வரஸ்தாம் அஹரதே சாம்போஜாம் பவதி சுதாம் கௌரவா குபிதா ஊசு துர்வனீதோ யமர்பகாம் கதர்த்தீகிருத்யன கன்யாம் அகாமாம் அஹரத் பலாதே. இது சுயம்வரம் பண்ணி அது மூலமா அதுல சுயம்வரத்துல தன்னைதான் விரும்புறாளோ விரும்புறாளோ விரும்ப மாட்டாளோ தெரியல, அது சுயம்வரம் தானே வச்சுட்டு வச்சுட்டா. அப்போ மாலை எட்டு வரா, வேற யாருக்கான கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு இந்த சாம்பனுக்கு ஒரு எண்ணம் வந்துதான். அதுக்காக என்ன பண்ணிட்டான்னா, அந்த சுயம்வரத்துக்காக அந்த பொண்ணு வரச்சேயே அந்த லக்ஷணம் வரச்சேயே அவளை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டான். அவளை தானே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக அவளை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுட்டானா. இத பார்த்துட்டே இருக்கச்சே எல்லாருக்கும் கோபம் வந்துடுதான், அந்த கௌரவாளுக்கு மொத்த பேருக்கும் கோபம் வந்துடுதான். கதத்தி கிருத்தியனக கன்யாம் அகாமாம் அகரத் பலாத்துனர், இவன் நம்மள எல்லாரையும் ஒண்ணுமில்லாதவனா பண்ணிட்டு எல்லாம் பேடியாக பண்ணிட்டு அவள் விரும்புறவ கூட இல்ல, விரும்பாத அவளை பற்றி தூக்கிட்டு போறானே இவனை என்னடா பண்றது அப்படின்ட்டு மொத்த பேரும் யோசனை பண்ணானா. பத்னீதைனம் துர்வினீத்தம் கிங்கரிஷ்யந்தி விருஷ்ணயா, இவனை பிடிச்சி கட்டி போட்டுருவோண்டா, விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவர்கள் அந்த கண்ணன் பலராமன் எல்லாம் என்ன பண்ணிட முடியும், நம்மள கட்டி போட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னானா. ஏஸ்மத் பிரதாபோபஜிதாம் தத்தாம் நோபுஞ்சத்தே மகிம், அவளுக்கு இன்னைக்கு வந்திருக்கிற ராஜ்யம் எல்லாம் எப்படி வந்திருக்கு, நாம கொடுத்தது அது, நாம கொடுத்த ராஜ்யத்தை வச்சுட்டு நமக்கே வந்து அவ ஆட்டம் காமிக்கிறாளா? ஆகையால அவளை முன்ன இவனை பிடிச்சி கட்டி போட்டு என்ன அர்த்தம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். நிகிரகீதம் சுத்தம் சுருத்வா யத்யேஷ்யந்தீஹ கிருஷ்ணயஹா பக்ன தர்பாஹ சமம் யாந்தி பிராண இவ சுசையதா. இந்த சமாச்சாரம் அங்க வந்துட்டு சாம்பன் போன லக்ஷ்மணையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கோசரம் அவளை தூக்கிட்டு வரச்சு துரியோதனன் முதலிய கௌரவ சேனையில இருக்கிறவ அத்தனை பேரும் சாம்பனை பிடிச்சி கட்டி போட்டா அவன் பரிபவப்பட்டு இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. கிருஷ்ணனுடைய குழந்தை, இந்த குழந்தைக்கு கண்ணனுக்கு கஷ்டம், கண்ணனுக்குடைய குழந்தைக்கு கஷ்டம் வந்ததுன்னா அது கண்ணனுக்கே கஷ்டம் வந்த மாதிரி தானே. அது பேரனுக்கு வரச்சேயே கண்ணன் சண்டை போட்டுறதுக்காக போனேன் பானாசுரனோட, தன் குழந்தைக்கே வரைச்சே அவர் என்ன பண்ணு பாக்காத பாத்துன்ற பேர என்ன பண்றதுன்னு சொல்லுச்சு. அப்போ அவ பலராமர் சொன்னேரா, வேண்டாம் நான் நேர போய் நான் நல்லத்தனமா சொல்லி வைக்கிறேன், நல்லத்தனமா அந்த துரியோதனுடைய பொண்ணுக்கும் சாம்பனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவளை அழைச்சிட்டு வரேன், நான் சொன்னா துரியோதனன் கேட்பான் அப்படின்ட்டு போறேன். இந்த சாம்பனை கர்ணனை விட்டு பிடிச்சிட்டு வர கர்ணன் சாம்பன் அந்த லக்ஷ்மணையை தூக்கிட்டு ஓடுறான். அவனோட பின்னாடியே போய் தேர்ல போய் அந்த கர்ணன் அவனை பிடிச்சிட்டு வரான். அவனை பிடிச்சிட்டு அவனை கொண்டு போய் எல்லா நடுவில் சபையில கட்டி போட்டு அவனுக்கு எவ்வளவு பரிபவம் பண்ணுமோ அவ்வளவு பரிபவமும் பண்ணி பண்றான். இவ்வளவு சமாச்சாரமும் கண்ணனுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தாலும் பலராமர் நான் பாத்துக்கிறேன் கண்ணா, நீ விசாரப்படாத, நீ போயிட்டு வா, ஆகையில் நீ கொஞ்சம் இரு பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லி சொல்ற. இத சொல்றதெல்லாம் நாரதர் தான் வந்து சொல்லி சொல்ற. தந்ததா விரதி கிருத்ய கிருஷ்ணேன குரவோ யுதி குமாரம் சசிய கன்யாஞ்சயினோ விசன்னு தச்ருத்வா நாரதோக்தேன ராஜன் சஞ்சாத மன்யவஹ குருன் பிரத்யுமஞ்ச க்ருஹு உக்ரசேன பிரசோதிதாஹ. உக்ரசேனர் சொல்றேன், அவளோட சண்டை போட்டு அழைச்சு வந்துடுறா, நம்ம பையனை அழைச்சு வந்துடணும், போங்கடா எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ பலராமர் சொல்ற, யாரும் வந்த அவளும் நம்ம பந்து தானே, அவ நம்ம பந்துக்களா இருக்கச்சே அவளோட சண்டையெல்லாம் என்னத்துக்கு போன்றது, ஏதோ முறைப்படி அவளும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற முறையில இருந்துட்டு இருக்கிறவா, அத்தான் நம்ம அஞ்சு உறவுல இருக்கிறவா தானே, அவ கல்யாணம் கூட்டாக்க அது பண்ணிட்டதுனால ஒன்னும் தப்பில்லையே, ஆகையால அவளை போய் சண்டை போட்டு அவளை வதம் பண்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பலராமர் நினைக்கிறான். நேற்ற குருணாம் ரிட்டினாம் குலிங்க கலிங் கலிமலாபகாம். அப்போ என்ன சொல்றாருன்னா, நான் போறேன் நானு ஜகாம ஹஸ்தினாபுரம், ஹஸ்தினாபுரத்துக்கே அவர் போனேறோம். அதான் பிராமணம் எல்லாரும் இவர் தனியா போகிறோம்னா இவர் சேனையெல்லாம் போல, இவர் தனியா இவர் போறார், இவளோட பிராமணம் எல்லாம் போற, மந்திரிமார்கள் எல்லாம் போற, மகர்ஷிகள் எல்லாம் போற, உத்தவரும் கூடையே போறேறாம். அந்த ஹஸ்தினாபுரத்தினுடைய பாக்கி வெளி பிரதேசத்துல வந்த உடனே உத்தவர் என்று சொல்லி அனுப்புகிறேராம், நீர் போய் சொல்லும் பலராமன் வந்திருக்காருன்னு சொல்லும் அப்படின்னு சொல்ற. உத்தவரும் போய் பலராமர் வந்திருக்காருன்னு சொல்லி சொல்ற. இத கேட்ட உடனே பலராமர்லாம் வந்து பூஜ்யர் தானே, துரியோதனுக்கெல்லாம் பெரியவர், இவளுக்கெல்லாம் ரொம்ப இந்த பாண்டவாளுக்கெல்லாம் உறவு முறையிலையும் ஆனவராக இருக்கு, ஆகையால அந்த அவ எல்லாருமே வந்து பலராமருக்கு அர்க்யம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் இவர் வந்த இடத்துலயே இவர் இருந்த இடத்துல அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்து இவர நகரத்துக்குள்ள அழைச்சிட்டு போன. தேப்பி பிரீதா சமாகன்ய பிராப்தம் ராபம் சுகருத்தமம் தமர்ச்சயத்வா அபியயுஹு சர்வே மங்கள பாணய. யாரும் இந்த சாம்பனை கட்டி போட்ட விஷயம் அதெல்லாம் பத்தி எதையுமே எதையும் வெளிப்படுத்தாமல் பலராமருக்கு எப்படி எப்படி எல்லாம் பூஜனம் பண்ணுமோ அப்படி எல்லாம் பண்ணி பண்ணிட்டா வந்தாச்சு. வந்த பிற்பாடு ஒருத்தருக்கு ஒருத்தர் குசல பிரச்சனை, நீ சௌக்கியமா நான் சௌக்கியமா இதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்ற பலராமர் சொல்ற உக்ரசேனஹா க்ஷிதீஷஹா, அந்த ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிற உக்ரசேனர் ஆஜ்ஞாபயத் பிரபு அவர் சொல்ற தத் அவ்யக்ரதிய ஸ்ருத்வா குருத்வம் மாவிலம்பிதம் யத்யூயம் பகவத்வேகம் ஜித்வா தர்மேண தார்மிகம் அபத்னிதாசன்னு மிருஷே பந்து நாமைக்கியம் காமயா காமியா. அவன் சாம்பம் ஒத்தனே ஒத்த, அவன் ஒத்தனே ஒத்த இந்த லட்சணையை தூக்கிண்டு ஓடி போகச்சே, நீங்க அத்தனை பேருமா சேர்ந்து அவனோட சண்டை போட்டு அவனை பிடிச்சு இப்ப கட்டி போட்டிருக்க, ஒண்டி கொண்டி சண்டை போட்டிருந்தாங்கன்னாக்கா அது நியாயம். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்க அத்தனை பேருமோ ஓடி போய் அவனை பிடிச்சு கட்டி போட்டு பண்ணுங்க. நாமெல்லாம் பந்துக்கள் தானே, பந்துக்கள்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது தானே முறை இந்த காலம் மாதிரி இல்ல. வெளியில தேடி போறதுக்கு அந்த காலத்துல கூடிய வரைக்கும் பந்துக்களுக்குள்ள அவளுக்குள்ளேயேதான் கல்யாணம் பண்ணிப்பான். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உக்ரசேனர் ராஜாவும் விரும்புற. அத நல்வார்த்தையாக ஒன்னிடத்துல சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். நானு துரியோதனா இந்த சம்பந்தம் பேசி நல்லபடியா கல்யாணம் பண்ணி பசங்களை அழைச்சும் போறேன் நானு அப்படின்னு அவர் சொல்லி சொல்ற. வீரிய சௌரிய பலோன்னதம் ஆத்மசக்தி சமம் வச்சஹா குரவோ பலதேவஸ்ய நிசம்யோச்சு பிரகோபிதாஹ. இந்த கௌரவாளுக்கெல்லாம் பெரிய கோபம் வந்துருப்பான். இவள்லாம் நேத்தி முளைச்சவா, நேத்தி முளைச்ச காளான் மாதிரி இவள்லாம் இன்னைக்கு ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருக்கா. நாமெல்லாம் பரம்பரை பரம்பரையா எத்தனையோ காலமா ராஜ்யசாசனம் நாம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு சமமாக நினைச்சுட்டு நம்ம பொண்ணு கேட்கறதுக்கு வந்துட்டானா இவன் அப்படின்ட்டு ஒரு கோபம். அஹோ மகச்சித்திரம் இதன் காலகத்தியா துரத்தியா ஆறுருட்சத்தி உபானத்வை சீரோ மகுட பூஷிதம். இப்ப இந்த காலம் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. செருப்பு போய் தலைக்கு பூஷணமாக தலை மேல வந்து செருப்பு வருதான். இங்க என்ன தாத்பரியம் அப்படின்னாக்க, பலராமர் முதலிய கிருஷ்ணி வம்சத்தவர்கள்லாம் செருப்புக்கு சமானம். இது மகுட்டம் ஏந்தி இருக்கிறவா, ராஜாவக்களாக பரம்பரை பரம்பரையா ராஜாவா இருக்கிறவா கௌரவாள், இந்த செருப்பு தலைக்கு பூஷணம் மாற மாதிரி என்னெண்ட பொண்ணு கேட்க உண்டான் பத்தி ஆயுவேன் அப்படின்ட்டு கோச்சுக்க ஆரம்பிச்சிட்டாளாம். ஏதே யௌனேன சம்பந்தாக சகசையாசனாசனாக விருஷ்ணயா துல்லியதாம் நீதாக அஸ்மத்தஸ்தன் ரூபாசனாசான். இவாளுக்கு வந்த ராஜ்யம் எங்க வந்திருக்கு, யாரால குந்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதுனால இவாள் பெரிய இதுவாயிடுவாளா, நமக்கு சமமா ஆயிடுவாளா. சரி போனா போயிட்டு போறது குந்தியா அவ வம்சத்துல இருந்து குந்திய கல்யாணம் பண்ணிட்டு இருக்குமேன்றதுக்காக அவனுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன ராஜ்யத்தை கொடுத்து இந்த ராஜ்யத்தை நீ சாதனம் பண்ணிக்கோ அப்படின்னு நாம கொடுத்தது அது. இப்ப நம்ம பையனுக்கு பேரம் இது கல்யாணம் சம்பந்தம் பேசறதுக்கு வந்துட்டான் இவன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அஸ்மர்தத்தன் ரூபாசனாக நாம கொடுத்த ஒரு ராஜ்யம் ராஜாவா இருக்கிற தன்மை நாம கொடுத்த சிம்மாசனம் இதை வச்சுட்டு நம்மள்டைய கேட்கிறாருன்னா தாமர வியஜனே சங்கா மாதபுத்திரம் பாண்டரம் கிரீட மாசனம் சையாம் புஞ்சன் உபேக்ஷையா. இவாளுக்கு தாமரம் வீசுறது இது பண்றது எல்லாம் சொல்லி சொல்றது இதெல்லாம் யார் கொடுத்தா, நாம கொடுத்தது. நாம கொடுத்ததுன்னா இந்த ராஜாசனமாக இருக்கிற சிம்மாசனம் எல்லாத்துலயும் அவ இருந்திருக்கா. போரும் போரும் அலம் எதுனாம் நரதேவ லாஞ்சனைகி தாது பிரதீபைகி பணினாம் இவாமிருத்தம். பாம்புக்கு பாலை வாத்தினாக்க அது என்ன பண்ணும், யார் பால் கொடுக்கறானோ அவனே போட்டுன்னு போட்டு கடிச்சிடும். அந்த மாதிரி இவனுக்கு போய் எது வம்சத்துவாளுக்கு போய் நாம எல்லாம் பண்ணமே இவன் நமக்கு சமானமா நினைச்சுண்டு நம்மளை பார்த்து பொண்ணு கேட்க வந்துட்டான் பத்தியா அப்படின்னு சொல்லி சொல்லித்தான். ஏன பிராசாதோபசிதாகி யாதவாக ஆஜ்ஞாபயன் தத்ய கதத்ரபான். அவள்லாம் எப்படிப்பட்டவா அப்படின்னா இவெல்லாம் நம்மள்டா எல்லாத்தையும் பெற்றவர்கள். அப்படி இருந்துருக்கச்சே நமக்கு உபதேசம் வேற பண்ண வந்துட்டான். இப்படியா உபதேசம் பண்றது, என்ன தைரியம் இருந்தா நமக்கு உபதேசம் பண்றது அப்படின்னா, இது அவ எல்லாரும் பலராமரை பார்த்து இப்படி சொல்லி சொல்ற, ஜன்மபந்து ஸ்ரீயாலப்த மதாஸ்தே பரத ரிஷபா ஆஸ்திராவிய ராமம் துர்வாச்சியம் அசம்பியாக புறமாவிசன்னு. அதுவும் தான் இருக்கிற இடத்துக்கு வந்தவன் சமாதானம் பேசுறதுக்கு வந்த பலராமர் இடத்துல போய் இப்படி ஒரு கட்டுவான வார்த்தைகளை சொல்லி சொன்ன பார்த்த உடனே பலராமருக்கு கோபம் வருதான். திருஷ்டா குருணாம் தைசால்யம்னு இவளுடைய ஒரு கெட்ட நடத்தைய பார்த்து அவ சொல்ற வார்த்தை காதுக்கு கேட்க முடியாத வார்த்தைகள் எல்லாமும் கேட்டு ரொம்ப ரொம்ப கோபம். அந்த கோபம் வந்துட்டு அவர் பார்த்து சொல்லி சொல்றாராம், நாடா நினைச்சுட்டு இருக்கோம் நீங்க அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, நோக்ரசேன குல விபுகும் போஜவிஷ்ணு தகேஸ்வரகம், உக்ரசேனர் ராஜா இல்லையா, என்ன நினைச்சுட்டு இருக்குங்கோ அப்படின்னா, திறக்காதையோ லோகபாலாக எஸ்யாதேசம் அனுவர்த்தினான், இந்திரன் முதலிய லோகபாலர்கள் எல்லா திக்பாலக்கால்லாம் கூட உக்ரசேனர் என்ன சொல்றாரு என்ன சொல்றேன்றத எதிர்நோக்கி இருந்துருக்க, அப்படி இருக்கச்சே அவரை போய் ராஜா இல்லைன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கிற. சுதாம் சுதர்மா கிரமியத்தை ஏன பாரிஜாத்தோம் அமர அப்படின்னு சொல்லி சொல்ற. சுதர்மா அப்படின்றது இந்திரனுடைய சபை, இந்திரனுடைய சபையில கண்ணனுக்கு அக்யபாத்திய ஆச்சமனையும் சமர்ப்பிச்சு கண்ணனை எல்லாரும் கொண்டாடினான். இந்திரலோகத்துல இருக்கிற பாரிஜாத்த புஷ்பத்தையும் கண்ணன் தூக்கி வந்துட்டான். அப்பேற்பட்ட கண்ணன் உனக்கு சமானம் இல்லைன்னு நீ சொல்றியா, அவனிங்க பூஜ்ஜியம் நகிலாத்தியாசனா இருக்கணும், அவன் என்ன உனக்கு சமானம் இல்ல, அவனுக்கு பூஜிக்கிறதுக்கு தகுந்தவன் இல்லையா, இந்த கண்ணம் பிள்ளை உனக்கு சம விவாகோ விவாதிச்ச சமயோ ரேக சோபத்தைன்னு சொல்லிருக்கு. அப்ப கண்ணெல்லாம் ஏதோ ஒரு மாடுமே சிந்தவன் மாடுமே சிந்தவன் நினைச்சிட்டு இருக்கியா நீ, அவன் இந்திரலோகத்தையே ஆண்டவன் இந்திரனாலேயே பூஜித்தவன், அவன் போய் உனக்கு சமானம் இல்லைன்னு நீ சொல்றியா, என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு துரியோதனை பார்த்து மிரட்டுறான். எஸ்ய பாதயுகம் சாட்சா சீருபாஸ்தே கிலேஸ்வரி, லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டிகார் மகாலட்சுமி கண்ணனுடைய திருவடிகளை எப்ப பார்த்தாலும் பாதுதாயம் பண்ணிட்டு இருந்துருக்கா, அவள் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்ரீ வந்துட்டா இந்த ராஜ்யம் வந்துருமா, என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த ருக்கும் ஜாம்பவதியனுடைய பிள்ளை சாம்பன் அவனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாத, கண்ணன் உனக்கு சம்பந்தி அவருக்குல தகுதி இல்லாதவன் போயிட்டானா, தனார்கதிகள ஸ்ரீ சவுனது ஸ்ரீசகா நரதேவ பரிச்சதான நீங்களும் யாரு சாதாரண மனுஷன், உனக்கு என்ன பேர் வச்சுட்டு இருக்க ராஜான்னு பேர் வச்சுட்டு இருக்க, பாத்துதான் உன்னுடைய ராஜ்யம் எல்லாம் அழிவடையக்கூடியது, நீ போய் இப்படி போனு. எஸ்யாங்கிரி பங்கஜரஜோ அகில லோக பால மௌல்யுத்தமேகி கிருதம் உபாசித தீர்த்த தீர்த்தம், இதெல்லாம் தான் ஒரு ஆச்சரியமான மகர்ஷியினுடைய வாக்கியங்கள். அந்த எம்பெருமானுடைய திருவடிப்பட்ட ஒரு தூள் இருக்க அகில லோகபால மௌல்யுத்தமைகி திருத்தம், எல்லா லோகத்தை மாத்திரம் மொத்தத்தையும் ரட்சிக்கிறாள்னு சொல்லிட்டு இருக்காள, அவ எல்லாராலையும் அந்த திருவடி தூள் தன் தலைமையில பட்ட போறும் பாக்கியம் பாக்கியம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசம். உபாசித தீர்த்த தீர்த்தம்னர் புண்ணியானாம் அசௌ புண்ணியகான்னு, எது லோகத்துல புண்ணியம்னு சொல்லப்படுகிறதோ அதுக்கெல்லாம் புண்ணியமாக இருந்திருக்கிறவ அந்த சாட்சா கண்ணன் தான். பிரம்மோ பவோஹ அமாபி எஸ்ய கலாஹ கலாயாக ஸ்ரீஷோத்வஹேம சிரமசன் ரபாசனம் கண், பிரம்மா ருத்ரன் எல்லாரும் அந்த கண்ணனுடைய திருவடியை பிச்சுண்டு நின்க பிரணத்த சொல்ற கிரீட்ட பிராந்த மந்தாரமாலா நிகழித்த மகரந்த ஸ்னிக்த பாதார விந்தகன்னு தேவநாதன் சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் மங்களாதாசனம் பண்ற. 33 கோடி தேவதைகள் வந்து தேவநாதன் வந்து சேவிக்கிறாங்க, அந்த தேவநாதனுடைய கர்ப்பகிரகம் மொத்தம் ஒரே சேரா போயிட்டான், ஒரே ஈரமா போயிட்டான். ஏண்டா அப்படின்னா, அந்த மந்தார மாலை அந்த கிரீட்ட கிரீட்டத்துல எல்லாரும் மாலை எல்லாம் அந்த பாரிஜாத்த புஷ்பத்தால மாலை எல்லாம் அணிஞ்சிட்டு இருக்கான், அதுல மகரந்தங்கள்லாம் விழுந்து தூள்லாம் விழுறது தேன் பெருகிறது, இது பார்த்தோம்னா இவ விழுந்து சேவிக்கிட்டே அந்த மகரந்தமும் தேனும் விழுந்து பெருகி அந்த இடம் மொத்தம் பார்த்தோம்னா ஒரே ஈரமா போட்டான், நிகழ்ந்த சினிந்தா பாதார விந்ததா பெருமாடைய திருவடி முழுக்கவே அப்படியே நனைஞ்சு போயிட்டான். அப்படி எல்லாரும் இது எங்க இருந்து வந்தது தேசிகன் சொல்றது அப்படின்னா இதுதான், எஸ்யாங்கிரி பங்கஜ ரஜோகில லோகபால மௌல்யுத்தமைஹி திருதம் உபாசித தீர்த்த தீர்த்தம். அப்படி எல்லாரும் வந்து பண்ணுவ, அவர் உனக்கு நேர் இல்லையா, உனக்கு சமானமாதா இல்லையா, என்னடா நினைச்சிருக்கோங்க நீங்க அப்படின்னு மிரட்டுறோம். அதுக்கும் ஒன்னும் தனியில வாய்மூண்டு இருக்காளாம், அவ கோபம் வந்துருத்தான், தன்னுடைய கலப்பையால எடுத்து ஹஸ்தினாபுரத்தையே என்ன பண்ணிடுற பாரு, ஒரே கணத்துல உங்க மொத்த பேரையும் கங்கையில் தள்ளி பெற பாரு அப்படின்னுட்டு அந்த கலப்பையால அப்படி பறிக்கம்னு அந்த பட்டணத்துக்கு வெளியில அகழெல்லாம் இருக்கும், அந்த அகழில கொடுத்தோம்னாக்க அந்த கலப்பைய கீழே கொடுத்தாக்க அந்த பட்டணம் மொத்தம் கவுந்து போயிடும். அப்படியே ஹஸ்தினாபுரம் மொத்தம் கவுறு ஆரம்பிச்சுட்டு பக்கத்திலேயே கங்கை போறது, கங்கையில போய் மொத்தம் விழுந்துட்டு போறது. பார்த்தாலாம் மொத்த பேரும் ஓடி வந்து சரணாகதி பண்ணாலாம். தமேவ சரணம் ஜக்முஹு சகுடும்ப ஜிஜி விஷகாம். இந்த குடும்பத்தோட ஜீவிக்கணும்னு ஆசைப்பட்டவா எல்லாரும் அந்த பலராமரையே போய் சரணாகதி பண்ணாலாம். அவரை வந்து அங்கேயே கொண்டு வந்து அந்த ரட்சணையோட கூட அந்த சாம்பர்னு கொண்டு வந்து, அப்பா அந்த இந்த ஜாம்பவதி பிள்ளைக்கே கண்ணனுடைய பிள்ளைக்கே என் பொண்ண நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துறேன்பா, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதையோன்னு பலராமர் காலில் வந்து விழுந்தாளாம். ராம ராமா கிலாதாரம் பிரபாவம் நவிதாமதே மூடானாம் நகா குபுத்தீனாம் சந்துமர்ஹஸ்ய தீஸ்வரா. அப்பா ராமராமா உம்முடைய பிரபாவம் நாங்க சரியா புரிஞ்சுக்காத, நாங்க சொல்லிட்டோம், சில வார்த்தைகளை சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சுடு, எங்களை எல்லாரும் நீ ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. ஸ்தித்துற்பத்தி அப்பயா நாம் தொமேகோகே துர்நிஜாஸ்திரயா. பலராமர் வேற என்ன, அவரும் சாட்சாத் பரபிரம்மன் தானே, பெருமாள் தானே, அதனால அவர் தான், நீங்க தான் லோகத்துக்கு சிருஷ்டி ஸ்தித்தி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கு. லோகான் கிரீடகன் கிரீடனகானீச கிரீடத்தே வதந்தி. இது மட்டும் லீலா விபூதின்னு பேர், உமக்கு ஒரு விளையாட்டு ஸ்தானமாக இது இருந்துருக்கு, நீதான் ஆதிசேஷனாக இருந்துட்டு இந்த லோகம் மொத்தத்தையும் தாங்கிட்டு இருந்துருக்கே, லீலையா இந்த பூமண்டலத்தை தாங்கிட்டு இருந்துருக்கே, ஆகையால நீர் தான் எல்லாமா இருக்கிறதுனால நீர் தான் எங்க எல்லாரையும் ரட்சணம் பண்ணோம், நாங்கெல்லாம் உண்மையே சரணாகதி பண்றோம். நமஸ்தே சர்வபூதாத்மன் சர்வசக்தி தராவிய விஸ்வகர்மன் நமஸ்தே அஸ்து துவாம்பயம் சரணங்கதாக. உண்மையே நான் சரணமாக அடைகிறோம்னு அந்த கௌரவாளி மொத்த பேரும் பலராமர் இடத்துல சரணாகதி பண்றாளாம். சரணாகதி பண்ண பிற்பாடு, சரணாகதி பண்ணா யாருமே இறங்காத இருக்க மாட்டா, பிரசாதிதா பிரசன்னாவ் இப்படி சரணாகதி பண்ணதுனால அவள் இடத்துல ஒரு அனுகிரகம் பண்றவராக ஆயிட்டு பயப்படுவானா நிறுத்திடுறேன் போன கூட்டம் அப்படின்னா, இது ஹஸ்தினாபுரத்துல ஒரு பக்கம் பள்ளம் மேடா இருக்கிறதுக்கு காரணம் இது வந்து பலராமர் தூக்கினத்துனாலயா அந்த ஊரே பள்ளம் மேடுமா இருக்கும், ஒரு பக்கம் மோடாவும் ஒரு பக்கம் பள்ளமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா துரியோதனன் என்ன பண்ணா, தம் பொண்ணோட கூட நிறைய ஒரு 1000 ரத்தங்கள் 1000 இது சேனங்கள் நிறைய ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்து நிறைய கன்னியாதானமா அந்த பொண்ணை கொடுத்து, தாசீனாம் நிஷ்கண்டீனாம் சஹசிரம் துகிதிருவத்தலா, அந்த பொண்ணிடத்துல ரொம்ப பிரீத்தி, இவனுக்கு வேலை செய்யறதுக்கோசரம் 1000 தாசிகள் எல்லாரோடையும் சேர்த்து அனுப்பிச்சு வச்சானாம். அதுக்கப்புறமும் இவர் அங்கிருந்து துவாரகைக்கு வந்து சேர்ந்தேர், இந்த சாம்பனுக்கு அந்த பொண்ணு லக்ஷ்மணியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக. ஆகையால இப்படி பலராமருடைய சாகசங்கள் பல பாகவதத்துல சொல்லப்பட்டுள்ளன. இன்றைய தினத்துல அந்த பலராமருடைய சாகசம், பலராமர்னு வேற யாரும் இல்ல, அவர் சாட்சாத் சிவன் நாராயணனுடைய அவதாரமா இருக்கிறதுனால அவருடைய அனுகிரகம் அது எல்லாரும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். இன்றைய தலைப்பு பலராம சாகசங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.